பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதி, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதி. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. பருகிய உன்னை பணிவோம் கணபதியே, அந்த பாரதம் எழுதிய திருக்கரம் தன்னை பதிப்போம் கணபதியே. பாலன கடல் நீர் பருகிய உன்னை பணிவோம் கணபதியே, அந்த பாரதம் எழுதிய திருக்கரம் தன்னை பதிப்போம் கணபதியே. விழிகள் உருகி அருவி பெருகி வழியவே அகமும் முகமும் ஜகமும் அருளி ஒளிரவே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. சிவனிடம் வாங்கிய வள்ளல் வருவாய் எம்மிடமே, உன்னை தீன் தமிழ் இசையொடு தினம் தொழும் நாவில் புரிவாய் திருநடமே. மாங்கனி சிவனிடம் வாங்கிய வள்ளல் வருவாய் எம்மிடமே, உன்னை தீன் தமிழ் இசையொடு தினம் தொழும் நாவில் புரிவாய் திருநடமே. விழிகள் உருகி அருவி பெருகி வழியவே அகமும் முகமும் ஜகமும் அருளில் ஒளிரவே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. நண்பனும் நீயே ஞானம் தருபவனே, தம்பிக்கு வள்ளியை தந்தவனே உம்பர்தம் தலைமகனே. நம்பி ஆண்டாரின் நண்பனும் நீயே ஞானம் தருபவனே, தம்பிக்கு வள்ளியை தந்தவனே உம்பர்தம் தலைமகனே. விழிகள் உருகி அருவி பெருகி வழியவே அகமும் முகமும் ஜகமும் அருளி ஒளிரவே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் பாடி துதிப்போம் கணபதியே, துதிப்போம் கணபதியே, துதிப்போம் கணபதியே.